சோதரச்சு எம்பெருமான் திருவடியை பாதுகாக்கிற பாதுகா தேவிய நீ யாருடைய பாதுகா தேவி அப்படின்னா சாருங்கிறாருங்கிற ஒண்ணு சொன்னார். ஆக பஞ்சாயுதங்களை எப்பொழுதும் சாங்கிட்டான். சதா பஞ்சாயுதம் என்பது சன ஸ்ரீரங்க நாயகாது பிரணத லட்சாயாம் விளம்பம் அசகன்னிவ பெருமா எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக விளம்பம் ஏற்படப்படாது. உடனே போய் பக்தனை காப்பாற்றணும் என்பதற்காக எப்பொழுதுமே பஞ்சாயுதங்களையும் தங்கிலேயே வச்சிருக்கானா எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக அப்படி பஞ்சாயுதங்களையும் தெரிச்சுட்டு இருக்க முடியாது எம்பெருமானுடைய அப்பேற்பட்ட எம்பெருமானையே அவனுடைய திருவடி யாரு காப்பாத்துற நீ காப்பாத்துற அப்பேற்பட்ட இறந்த நிலையில் இருக்க முடியாத பாதுகா தேவியே நான் எப்பேற்பட்டவன் சரணமதிகதஸ்வாம் உன்னிடத்தில் நான் சரணாதி பண்ணிவிட்டேன் தெரிஞ்சுதா ஒருவிட சரணாதி பண்ணிவிட்டா இன்னால் மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சரணாதி பண்ணிவிட்டேன். அப்படி பண்ண பிற்பாடு அப்புறம் என்ன பண்ணிருக்கேனா சகல விநியுக்தம் சொத்தபரியாதிகாரே அதாவது உத்தரகிருத்தியமாக பகுதேசத்திலே ஏற்பட்டு ஈடுபட்டு எம்பெருமானுடைய திருவாராதனங்களெல்லாம் அச்சுங்களுக்காக பண்ணிக்கிட்டு இது மாதிரி காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை சம்சாரத்தில் உழந்தது கஷ்டப்படுகிறதுனால பொருளை விட்டு போகணுங்கிற ஆசையினால நிச்சயப்படி ஆராதனை பண்ண முடியாட்டாலும் இன்னைக்காவது ஒரு நாளாவது ஆராதனை பண்ணிருப்பேன் சொல்லி வந்தேன் நான் தெரிஞ்சுதா எம்பெருமான திருவாராதனம் பண்ணேன் தெரிஞ்சுதா அப்படி திருவாராதனம் பண்ணின கைய வேற இன்னொன்னுக்கு உபயோகப்படுத்தப்படாதுங்கிறதுக்காக தான் நான் பிரார்த்திக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டான். புனரவி கசமேனம் ஹஸ்தமுத்தானேயம் தனமத முதிதானாம் மனவானாம் சமாஜே என்ன சம்சாரத்தில் அவன் சம்சாரத்தை காப்பாற்றணும்னு சொன்னா பணம் சம்பாதிச்சான் தெரிஞ்சா பணம் சம்பாதிச்சா சில சமயத்தில் பண சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைக்காது. அப்போ யாஜகம் பண்ணியாவது பணத்தை வாங்க போட்டிருக்கும் ஒரு மனுஷங்கிட்ட அவன் யாஜகம் பண்ண யார்கிட்ட போனோம் அப்படின்னா தன மத முதிதானாம் நிறைய பணத்தை கொள்ள பணம் பணம் போட்டி வச்சுட்டு அது மேல உட்காந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கான். அப்பேற்பட்டவர்களுடைய கூட்டத்தில் போய் நான் என்ன பண்ணணும் தேஹி எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு போய் அவங்ககிட்ட பிச்சை எடுத்து வாங்கி சம்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை உண்டாயிடும். புனர்விகசமேனம் ஹஸ்தமுத்தானேயம் சரி வாங்கித்தான் சாப்பிடேன் புழையேன் அப்படின்னு கேட்டாக்கே அது என்ன பண்ண முடியும் நான் எப்பேற்பட்டவன் எம்பெருமானத்தை சரணாதி பண்ணி எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணவன் உதடவையாவது என்னுடைய கையை எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு ஒரு உபயோகப்படுத்தியிருப்பேன் இல்லவா ஆக எம்பெருமானுக்கு உபயோகப்படுத்தின அந்த கையை கேவலமான இந்த பணக்காரங்கள்கிட்ட போய் எனக்கு பணத்தை கொடுன்னு பிச்சை வாங்கறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டா தத்வாத பக்தி ஞானாபியாம் பரமன்யாஜனேத் புருஷோ விஷ்ணு யாஜனான் நசதி த்ருவம் காசு என்ன சொல்றது தத்வாத பக்தி ஞானாபியாம் பரமன்யத் கதாஜன இன்னொருத்தங்கிட்ட கேட்டு பிச்சை வாங்கி சாப்பிடுறது இருக்கே அது மகாமட்டம் தெரிஞ்சா பெருமாட்ட சரணாகதனா இருக்கிறவன் பெருமாட்ட கேட்கணும்னா எதை கேட்கணும் கேட்டவனாக்க தத்வாத பக்தி ஞானாபியாம் பலம் அந்நகதாஜனன் எம்பெருமானுடைய திருவடியில எப்பொழுதுமே எனக்கு பக்தி இருக்கணும் அப்படின்னு பிரபலனா இருக்கிறவன் பெருமாளை பார்த்து கேட்கலான் அதை யாசிக்கலாம். எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் பகவத்வரூபம் எப்பேற்பட்டது ஜீவாத்மஸ்வரூபம் எப்பேற்பட்டது எம்பெருமானம் சீவண்டத்தில் எப்படி போய் அனுபவிக்கிறான் அப்படின்னு பகவத்விஷயமான ஞானம் நினைக்க அறையா உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்திக்கலாமே வழியே பிரபன்னா இருக்கிறவன் வேற ஐகீகமான விஷயத்தை எதையுமே பிரார்த்திக்கப்படாது. அப்படி நயாச்சே புருஷோ விஷ்ணு அல்ல எம்பெருமான் பிரபன்னனான ஒரு மனுஷன் என்ன எம்பெருமான கண்டதெல்லாம் போய் கேட்கப்படாது. அப்படி கேட்டா என்னாகுனார் யாஜனான் நசதி த்ருவம் அப்படின்னார். அப்படி கண்டதெல்லாம் கேட்டாக்க அவன் அழிஞ்சு போறான் அப்படின்னு சாதிக்கிறது சாஸ்திரம். ஆகையினால உன்னிடத்துல உபயோகப்படுத்தின கையை நீட்டி இன்னொரு இடத்துல போய் பிச்சை வாங்கி சாப்பிட்டு இந்த லோகத்துல பழச்சிருந்து காரியம் பண்றதுக்கு எனக்கு துளிக்கூட இஷ்டம் இல்லை. ஆகவே என்னை நீ கூடிய சீக்கிரம் போகசாமியத்தை கொடுக்க முடியா பண்ணி அனுபவிக்க முடியா பண்ண வேண்டியதுதான் உன்னுடைய உன்னுடைய ஒன்ன நான் பிரார்த்திக்கிறேன் என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். இது கிமபி சமீகே கர்ம கர்த்தும் யசாவது பிரதிபதம் உபஜாதைஹி பிரத்யவேயாம் நிமித்தைஹி அவஜிரசியதித்வம் தத்ரநைமித்திகானாம் சரணமிக நகிம் சௌரிபாதாவனிஸ்யாஹ. ஸ்லோகம் 966. யதி கிமபி சமீஹே கர்ம கர்த்தும் யசாவது பிரதிபதம் உபஜாதைஹி பிரத்யவேயாம் நிமித்தைஹி அவதிரசி யதி த்வம் தத்ர நைமித்திகானாம் சரணமிக நகிம் சௌரிபாதாவனிஸ்யாஹ. இதுவரை சுரூப விருத்தமாக பண்ண பல பாவகர்மாக்கள் இருக்க அதனால ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் மனசால நினைச்சுண்டு சுவாமி வருத்தப்பட்டார். இப்போ சுரூபானுகுணமாக காரியங்களை செய்யச்ச கூட அது செய்யவிட்டாமல் தடுக்கிற பாவங்கள்லாம் இருக்க அந்த பாவத்தை நினைச்சுண்டு இப்ப வருத்த விட்டு பேசுறார். என்ன கர்ம கர்த்தும் யசாவது, நமக்கு அவசியம் செய்ய வேண்டியன கர்மாக்கள் பல, அந்த கர்மாக்களை செய்யணும்னு நான் ஆரம்பித்தாலும் கூட அதுலேயும் நமக்கு என்னுடைய பாவத்தினால அது ஒழுங்கா நிறைவேறாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சாய்கிறார். இப்பொழுது என்ன நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டமானக்க, நித்தியமான கர்மாக்கள், நைமித்திகமான கர்மாக்கள், காமிய கர்மாக்கள், பிராயசித்த கர்மாக்கள், இப்படி பல கர்மாக்கள் இருக்கு. அதுல நிச்சயமான கர்மாக்கள் இருக்கேன், அது சந்தியாவந்தநாதிகள் போன்றது பகவத் பிரீதிகரமான கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் எல்லாம் நிச்சயம் செய்யணும், அதை நான் ஒழுங்காக செஞ்சுட்டு வரேன். அப்புறம் சுவாமியை அனுஷ்டானம் வர்றாரு அப்படின்னால அதுல வர சங்கடங்களை வச்சுட்டு பேசுறாரு. இது அப்புறம் நைமித்திய கர்மா அப்படின்னு சொன்னமானாக்க, சாந்தாதிகள் போன்ற கர்மாக்கள் எல்லாம் நைமித்திய கர்மாக்கள், அவைகளை செய்தால் அவைகளையும் செய்ய கொண்டிருக்கு நமக்கு. அப்புறம் காமிய கர்மாக்களும் சில செய்ய கொண்டிருக்கு. என்ன காமிய கர்மாக்கள் அப்படின்னாக்க, லோகத்துல நல்ல க்ஷேமம் ஆலயங்கள்லாம் சமிருத்தியா இருந்து காரியங்கள்லாம் நடக்கணும், கோவில் திருவாதாரங்கள்லாம் ஒழுங்கா நடக்கணும், அப்புறம் பாகவதாரெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும், நமக்கு எம்பெருமானத்தில் ஞானம் உண்டாகணும், பக்தி உண்டாகணும், இப்படி என்பதற்காக இவைகளைய வேண்டி செய்யக்கூடிய கர்மாக்கள் இருக்கேன், அதெல்லாம் காமிய கர்மாக்கள். இப்படி செய்கின்ற காலத்தில் நாம் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியம் பண்ணத்தில் தவறு இல்லாமல் போவதில்லை, ஏதாவது தவறுகள் நமக்கு வருகின்றன. கர்மாக்கள் பண்ணக்கூடிய இடம் இருக்கு, அதனால அதுல தோஷம் வரலாம். கர்மா பண்ணக்கூடிய காலத்தில் கஷ்டங்கள் சிலது ஏற்படலாம். உடல் நிலையில சரியில்லாமல் கர்மாவுக்கு சரி பண்ண முடியாமல் போகலாம். கர்மாவுக்கு வேண்டிய திரவியங்கள் கிடைக்காமல் அதனாலேயும் கர்மாக்களை ஒழுங்காக பண்ண முடியாமல் போகலாம். அது எப்படி செய்யணுங்கிற புத்தி இல்லாமல் அதனாலேயும் சில கர்மாக்கள் ஏற்படலாம். கர்மாக்களுக்குரிய மந்திரங்களை உச்சரிக்கச்ச அது சரியான உச்சரிக்காத போனா அதனாலேயும் கர்மாக்கள் உண்டாகலாம், கஷ்டங்கள் உண்டாகலாம். சில அக்னிஹோத்ராதி கர்மங்கள் இஷ்டி எல்லாம் பண்ற காலத்தில் புரட்சியாருடைய உச்சாசம் வேணும், மனுஷ சகாயமும் வேணும். மனுஷ சகாயம் கிடைக்காது போனாலும் அதனாலேயும் நமக்கு பல கஷ்டங்கள்லாம் உண்டா. அப்படி இந்த கர்மாக்களை செய்யச்ச எத்தனை சங்கடங்கள் உண்டாருது. செய்ய வேண்டிய முறையில மந்திரலோகம் ஏற்படலாம், தந்திரலோகம் ஏற்படலாம், திரவியலோகம் ஏற்படலாம், செய்ய வேண்டிய முறை கிரியாலோகம் ஏற்படலாம், ஸ்ரத்தாலோகம் ஏற்படலாம். இப்படியாக பலவிதமான குறைபாடுகள் ஏற்பட்டு அந்த காரியங்களை சரியாக செய்ய முடியாமல் போறது. எதி கிமபி சமீகே கர்ம கர்த்தம் ஆவது, இவ்வளவு சங்களுக்கு நடு சங்கடங்களுக்கு நடுவில் நான் கர்மாக்களை அனுஷ்டானங்கள்லாம் ஒன்னா செய்ய முடியும்னு ஆசைப்பட்டு நான் செய்தாலும் என்ன ஆறுது இப்படின்னு கேட்டார். பிரதிபதம் உபஜாதை பிரத்யவேயாம் நிமித்தை, இந்த பத்த பல வசதிகள் ஏற்படாமல் சில கஷ்டங்கள் நிமித்தங்களால என்ன ஆறுது தவறுகள் ஏற்படுகின்றன. சரி தவறுகள் ஏற்பட்டா அப்புறம் என்ன பண்ணணும் அதுக்கு அப்படிங்கட்டோம்னாக்க அதுக்கு நைமித்திகமான கர்மாவை பண்ணி பிராயசித்த கர்மாவை பண்ணணும். பிராயசித்த கர்மா பண்றோமே, பிராயசித்த கர்மா பண்ணாலும் அந்த பிராயசித்த கர்மாவது ஒருமுறை நடக்கணுமா வேண்டாமா? பிராயசித்த கர்மாவிலையும் தோஷம் வந்துடுறது. அப்போ மந்திரலோபு மந்திரலோபு எது வந்தாலும் யதாசாஸ்திரம் அனுஷ்டிதம் வஸ்து அப்படின்னு பாவதாள அனுக்கி அனுகிரகத்தை வாங்கி கர்மாவை நாம் பூர்த்தி பண்றோம். அல்லது அதுக்கு பிராயசித்தமாக கேசவாதி ஹோமங்கள் பண்ணுவார், அதனால் உண்டாகிற பாபங்கள்லாம் போறதுக்காக என்ன பண்றோம்? கடைசியில் அந்த தோஷங்களையும் போகணுமே. நாம் பிராயசித்தம் பண்றோம், பிராயசித்தம் பண்ற கர்மாவே தோஷம் வந்து அப்ப என்ன பண்றது அப்படிங்கிட்டோம்னாக்க சகலம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம் வஸ்து ஸ்ரீகிருஷ்ண பாதாபியா நமஹ ஸ்ரீகிருஷ்ண பாதுகாபியா நமஹ அப்படி என்று கடைசியில கிருஷ்ண பரமாத்மா நடத்துல கிருஷ்ண பாதுகை நடத்துல எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி அந்த தோஷங்களும் போகும்படியா பண்ணணும். ஆக ராயசித்தங்கள் எத்தனை காரணங்கள் பண்ணாலும் கூட ராயசித்தில் ஏற்படக்கூடியதான பாபங்கள் தொலைவதற்காக கிருஷ்ணானுஸ்மரணம் வரம் என்று சொல்லி கிருஷ்ணனை மனசால் நினைப்பதோ அல்லது கிருஷ்ண பாதுகையை மனசால் நினைச்சோ அந்த பாவத்தை போக்க வேண்டியிருக்கு. ஆக கடைசியில எல்லா பாவத்தையும் போக்குவதற்கு காரணமாக யார் இருக்க? கிருஷ்ண பாதானுஸ்மரணம், என்னுடைய பாதுகையை பெருமாளுடைய பாதுகையை நினைச்சாக்க எல்லா தோஷமும் போறது அப்படின்னு தெரிகிறது. அப்படி இருக்கிற காலத்துல இந்த கர்மாக்கள்லாம் பண்ணி அதையும் ஒழுங்கா செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு இப்படிலாம் சண்டாடுறதுக்கு முதல்லயே பாதுகா தேவி உன்னை நான் சரணடைஞ்சு சரணாகதி பண்ணி நீ எல்லாத்தையும் ஒன்னும் இல்லாமலே என்னை காப்பாத்து அப்படி உன்னையே காப்பாத்து என்று சொல்லி உன்னுடைய சரணாதி பண்ணலாம் போல தெரியுது எனக்கு. சரணமிகனகிம்மே சபரிபாதாவனிஷ்டாக கடைசியில நீ சரணம் சொல்லி அந்த நிமித்த கர்மாக ஏற்படக்கூடிய பாவங்கள்லாம் போக்கிக் கொள்வதை விட இதெல்லாம் செய்வதற்கு முன்னாடியே நீயே எனக்கு சரணமாக ரட்சகமாக ஆயிட்டியானாக்க அப்புறம் எனக்கு ஒரு விதமான கஷ்டம் இல்லையே. ஆக என்னை கஷ்டப்படுத்தி கடைசியில என்னை காப்பாத்துறத விட இதிலேயே எனக்கு முதல் சரணமாக இருந்து எனக்கு காப்பாளாக இருந்து என்னை பாதுகாத்தா தேவையில்லை. ஏன்னா கடைசி காலத்துல சுவாமி தேசியம் கர்மானுஷ்டானம் பண்ண முடியாமல் உடல் தளர்ந்து இருக்கிற காலத்துல அதை மனசில் நினைச்சுண்டு இது மாதிரி பேசியாது என்று நாம் நினைக்கலாம். அந்தர்லீனைஹி அகபரிகரைஹி ஆவிலாசித்த விருத்திஹி சப்தாதீனாம் பரவசதயா துர்ஜயானீந்திரியாணி விஷ்ணுபாத பிரணயிசிராத் அஸ்யமே துக்க சிந்தோ பாரம் பிராப்தியம் பவதி பரயா வித்யயா வா த்வயா வா. ஸ்லோகம் 967. அந்தர்லீனைஹி அகபரிகரைஹி ஆவிலாசித்த விருத்திஹி சப்தாதீனாம் பரவசதயா துர்ஜயானி இந்திரியாணி விஷ்ணுபாத பிரணயினி சிராதசமே துக்க சிந்தோ பாரம் பாத்தியம் பவதி பரயா வித்யயா வா த்வயா வா. போன ஸ்லோகத்துல இந்த கர்மாதிகளெல்லாம் என்னால பண்ண முடியாது, இதையெல்லாம் பண்ணுவதற்கு பதிலாக உன்னிடத்துல பிரவர்த்தி பண்ணிவிடுறேன், நீ அதுக்கு ஆதரவு கொடுத்து என்னை ஆசை என்னை ஏற்றுக்கிண்டு எனக்கு மோட்சாத்யாசிரியங்களெல்லாம் எனக்கு நீ கொடு, இவைகளெல்லாம் பண்ணி கஷ்டப்பட முடியா பண்ணாதே அப்படின்னு சாதிச்சார் போன ஸ்லோகத்தில். அதுக்கு பாதுகாதிகள் சொன்னா சாஸ்திரம் எதுக்காக ஏற்பட்டிருக்கு, எதுக்காக கர்மாக்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, கர்மயோகம் ஞான யோகம் பற்றி ஒன்று இதெல்லாம் வரிசை எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் பண்ணணும்னு தானே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கு நீ நேர பிரபத்தியே பண்ணி எல்லாத்தையும் விட்டு விடுறேன்னு சொல்லிடுறேன், அது மாதிரி சொல்வது தவறு அப்படின்னு பாதுகாதேவி சாதிக்கிறார். அதுக்கு பதில் சாதிக்கிறார் சுவாமி, அந்தர்லீனைஹி அகபரிகரைஹி ஆவிலாசித்த விருத்திஹி கர்மாக்கெல்லாம் பண்றதுல ஒண்ணு எனக்கு தவறு இல்லை, புரிஞ்சுதான், எல்லா காரியங்களையும் பண்ணணும் நீ விதிச்சிருக்க, வேதத்துல விதமான கர்மாக்கள் எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு தயார். ஆனாலும் என்னால கர்மயோக ஞானி ஒரு இளம் 12 இவன் அடைய முடியுமாங்கிறது சந்தேகமா இருக்கு. ஏன்னு கேட்டாக்க, அதாவது பிரபத்தி பண்றவா எப்படி இருக்கணும்னு கேட்டவானாக்க, அவளுக்கு மற்ற கர்மாக்கள்லாம் பண்ணுவதற்கு சக்தி இல்லாதவளா இருக்கணும். அதுக்கு அகிஞ்சின்யம்னு பேரு. ஆக பக்தி செய்வதற்கு, அதாவது மற்றவர்களும் பக்தி செய்வதற்கு யார் இயலாதவா இருக்காலும் அவதான் பிரபத்தி பண்ணலாம். ஆக மற்ற கர்மாக்களை பண்ணி அதன் மூலமா வரக்கூடிய சக்தி இருந்தா அவளை பண்ணிதான் மோட்சம் பெற வேண்டும் என்பது சாஸ்திரம். ஆகையினால இங்க உமக்கு சக்தி இல்லையுன்னு சொல்றேன். அது எப்படின்னு கேட்டாக்க, அது சுவாமிஜி சாய்கிறார், அந்தர்லீனை அகபரிகரை ஆவிலா சித்தபரித்தை. என்னுடைய மனசு எப்படி இருக்கு கேட்டோம்னா, எங்கிட்டே இருக்க முடியாது, கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்த பாவ வாசனைகள் இருக்கோ இல்லையா, அந்த பாவ வாசனையினால என்ன எல்லாம் சேர்ந்து என்னுடைய மனசாவது கலங்கி இருக்கு. மனசு ஒத்துழைச்சா தான் கர்மாக்கள்லாம் ஒழுங்கா செய்ய முடியும். என்னுடைய மனசோ கலங்கி இருக்கு. சப்தாதீனம் பரவஜதையா துர்ஜயானி இந்திரியாணி, மற்ற கண் காது மூக்கும் வழியான ஞானேந்திரியங்கள்லாம் இருக்கேன், அதுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, சப்தாதீனம் பரவசதையா, கண்ணு கண்டதை பார்த்துட்டு அங்கேயே ஓடுறேங்கிறது, காது கண்டதை கேட்டுட்டு அங்கேயே பிறகு வார்த்தையை கேட்டுக்கிட்டு தகாத வார்த்தையெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்றது தெரிஞ்சுதா. அதே மாதிரி இந்த உடம்பு எதையாவது இதர சுகங்களை அனுபவிக்கலாமான் அப்படின்னு ஆசைப்படுறது, நாக்கோ கண்டதை சாப்பிட்டு ருச்சியை அனுபவிக்கலாமான்ங்கிறது, இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் தகாத விஷயங்களில் ஈடுபட்டு என்ன அங்கெங்கேயும் எடுத்துட்டு இருக்கு. அதனால சப்தாதீனம் பரவசதையா, என்ன அதீனமா இல்ல என்னுடைய இந்திரியங்கள்லாம், என் இந்திரியங்கள் என்ன அதீனமா இல்லாதனால அவர்களை என்னால ஜெயிக்க முடியாது. ஆக மனசும் கலங்கி போயிருக்கு, மனதை வச்சு செய்யக்கூடிய இந்திரியங்கள் இருக்கேன், சொன்னத்தை கணக்காத்தனால என்ன அது இந்திரியங்களை அடக்கி செய்ய வேண்டிய காரியங்களும் செய்ய முடியல. அதனால என்னால கர்மயோகம் பண்ணி அதனால மோட்சத்தை அடைய முடியாது. ஞான யோகம் பண்ணலாமே கேட்டா, மனுஷனாக காம குரோத லோக மோக மத மாத்சரியம் சொல்லக்கூடியதான மானசீகமான அந்த தோஷங்கள் எல்லாம் ஒதுக்கி அடக்கி அப்புறம் அதன் மூலமாக பகிரிந்திரியங்களான கண்காது மூக்கு இவைகளையும் அடக்கி அதுக்கப்புறம்தான் ஞான யோகத்தை பண்ணி அப்புறம் பக்தி யோகத்தை பண்ண முடியும். ஆகையினால அவைகள் நமக்கு என் வசத்தில் இல்லாத இந்திரியங்கள் என்னுடைய வசத்தில் இல்ல அப்படின்னால பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பதுங்கிறதும் என்னால முடியாத காரியம். ஆகையினால சர்வதா நான் அகிஞ்சனான் அப்படின்னால என் பிரபத்தி அனுஷ்டிப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. நான் எப்படி இருக்கேன் இப்போ, விஷ்ணு பாத பிரணயினிசிராது அசமே துக்க சிந்தோஹோ, நான் எப்படி இருக்கேன், துர்ஜயானி இந்திரியானி இந்திரியங்களையோ அடக்க முடியல, சித்த விருத்தியோ கலக்கம் கலங்கி அடைஞ்சிருக்கு, அதனால எதையும் பண்ணக்கூடிய நிலைமையில நான் இல்லை, அதனால துக்க சிந்தோஹோ சிராது அசமே, துக்க சம்சாரமாகிற கடல் இருக்கேன், துன்பக் கடல், அந்த துன்பக்கடல்ல மூழ்கி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆக நான் எனக்கு பிரபத்தி பண்ணதை தவிர வேற வழி இல்லை, அதனால பிரபத்தியை ஏற்றுக்கொண்டு நீ என்ன காப்பாற்றணும், பிரபத்தியை என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா, நீ எப்பேற்பட்டவள், விஷ்ணோஹோ பாத பிரணயினி, எம்பெருமானுடைய திருவடியிலேயே இருந்து திருவடியே காதலிச்சுன்னு இருக்கிறவர்கள், நீ காதலி சொன்னா புருஷன் சொன்னதை கேட்கலாம் இருப்பனா எங்கேயாவது, ஆகினால எம்பெருமான் திருவடிவாரத்திலேயே இருக்க முடியாத நீ எனக்கு பகவான் இடத்துல புருஷகாரம் பண்ணி எனக்கு மோட்சபுரம் முடியா பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னதான் சேர்ந்தது. ஏன்னு கேட்டா மோட்சத்தை புறணும்னாக்க என்ன சொல்றது, பரம் பிராத்தியம் பகுதி பரையா வித்யாவா துவையாவா, பக்தியை அனுஷ்டானம் பண்ணி அதன் மூலமாகத்தான் மோட்சத்தை அடைய முடியும். தெரிஞ்சுதா, அப்படி முடியாவிட்டால் பிரபத்தினால மோட்சத்தை அடைய முடியும். இந்த நிலையில கார காலத்துல என்னாலையோ பக்தியை அனுசாரம் பண்ண முடியல, பக்தி அனுசாரம் பண்றதுக்கு மனசு வசத்தில் இருக்கணும், இந்திரியங்கள் வசத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஞானத்தில் நான் இறங்கணும், இவ்வளவு பண்ணுவதற்கு என்னால் முடியாது அப்படின்னாலே நான் சர்வதா அகிஞ்சனன், அகிஞ்சனாதிகாரியான அப்படின்னாலே நான் என்னுடைய பிரபத்தி தான் ஏற்றுக்கணும். ஆக மோட்சம் தரணும்னா வித்தியை பண்ணணும், பக்தியை பண்ணணும். அதுக்கு எப்ப சக்தி இல்லையோ பிரபத்தியாவா பக்தியா வரமையாவாதி பிரபத்தியாவா மகாமதே பிராப்தியோகம் நான்யதா பிராப்தியாக மம கைங்கரியில் எச்சிகி, நீயே என்ன சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டோம்னா பரம பக்தியினாலேயோ அல்லது பிரபத்தியினாலேயோ என்னுடைய கைங்கரியத்தை அடையலாம், மோட்சத்தை அடைஞ்சு என்ன கைங்கரியெல்லாம் பண்ணலாம், ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு நீ சொல்றேன். அதுல விகல்பமாக ரெண்டையும் சொல்லுறது அப்படின்னாலே என்னால இப்ப பக்தி பண்றதுக்கு சக்தி இல்லாததுனால நான் உன்னிடத்துல சரணாகதியே பண்றேன், அதனால ஏன் சரணாகதி பண்றேன் கேட்காத, அதனால என்னுடைய சரணாகதியே அகிஞ்சன் நான் அப்படின்னால என்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு எனக்கு மோட்சாந்த ஐஸ்வரத்தி போகசாமித்தி நீதான் கொடுக்கணும், வேற வழி இல்லை எனக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் அனுசந்திக்கிறபடி. கோமாயூனாம் மலையபவனே சஸ்கராணாம் ஹிமாம்சௌ துருவிருத்தானாம் சுசரித சமயே சத்வதே துர்சநாதே தத்வஜ்ஞானே சரளமனசாம் சாங்கிண பாதரக்ஷே நித்யோத்வேகோ பவதி நியதே ஈதிவிஹி துர்விநீதிஹி. ஸ்லோகம் 968. உமாயூனாம் மலையபவனே தஸ்கராணாம் ஹிமாம்சௌ துர்வுத்தானாம் சுசரித சமயே தத்வதே துத்சநாதே தத்வஜ்ஞானே சரளமனசாம் சாங்கிண பாதரக்ஷே நித்யோத்வேகோ பவதி நியதே ஈதிஹி துர்வநீதிஹி. மாதுகாதேவி சொல்றா, நீரோ படித்தவர் தெரிஞ்சுதா, மனசு சப்தாதி விஷயங்களை ஈடுபடுறது மனசை அடைக்க முடியல, அதனால ஏகாந்தமாக இருந்தது பக்தி பண்றதோ யானை ஆத்மஸ்வரூபத்தை அறியறதோ இதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னு பேசுகிறேன். இந்த அடுத்த பெருமாளை அடையதற்கு என்ன ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் என்ன உபயோகமா பரமா இருக்கு, அதுலேயே நிகழ்ந்து விடலாமே, அதை விட்டுட்டு பிரபத்திலேயே ஏன் எழுந்துருக்கீங்க, மனசு அடக்க முடியலையே அப்படிங்கிறத விவேகம் இருந்தா மனசை அடைக்கப்படலாம், அதனால விவேகத்தை சம்பாதிச்சுக்கும், பகுத்தறிவோட இப்படி இப்படின்னு தெரிஞ்சுட்டு வாழ ஆரம்பிச்சா எல்லாத்தையும் அடைக்கப்படலாம், அடைக்கப்பட்டு பக்தியாத விஷயங்களை ஈடுபடலாமே அப்படின்னு கேட்டா அதுக்காக பதில் சாதிக்கிறார். இப்ப இருக்கிற உலகத்துல அதெல்லாம் எதையும் பண்ண முடியாத நிலைமையில நான் சென்றாருனேன் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. உபமாயூனாம் மலையபவனே, உலகத்துல எல்லாரும் இந்த வசந்த காலத்துல நல்ல தென்னற்காற்று வீசும், புஷ்பங்கள் மலர்ந்திருக்கிறதுனால வாசனையோட காற்று வீசும், எல்லாரும் ஜாலியா அதுல உல்லாசா போயிட்டு இருப்பா, சந்தோஷத்தை அடைவா எல்லாரும். அப்பேற்ற சமயத்துல நரிகள் இருக்க, இந்த நரிகளுக்கு இதை கட்ட ஆகாது புரிஞ்சுதா, ஏன்னு கேட்டா நரி கிராமங்களை ஓடி அங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் கடிச்சு கடிச்சு இதெல்லாம் தன் உணவுப் பொருள் அதெல்லாம் தேட முடியும், அப்படி இருக்கிறதுக்கு மனுஷால் சஞ்சாரமானது இந்த நல்ல தன்னர் காத்து வச்சுன்ற காலத்துல எல்லா ராத்திரியோட என்ன பண்ணுவான், வாசல்ல உட்காந்து காத்து வாங்கிட்டு சுகமா இருந்துட்டு இருப்பான், அது இதுக்கு சரிவிட்டு வராது நெறிக்கு. அது என்ன பண்ணுவோம் அப்படிங்கட்டோம்னா அதுல மாரிய மாசம் குளிர் காலமா இருந்து ஒத்துன வழியிலேயே வராம அப்படி இருந்தாலும்னா அப்ப என்ன பண்ணும், கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு ஆடு கோழிகள் எல்லாம் தூக்கிட்டு போயிடும் தெரிஞ்சா, அதனால அதுகளுக்கு நல்ல வசந்த நல்ல காற்றை பார்த்தால் அதுகளுக்கு தேகம் பிடிக்காது. ஓமாயூனாம் மலையபவனே தஸ்கராணாம் ஹிமாம்சௌ. திருடர்கள் இருக்காள ஆத்திர ஜம்முன்னு பௌர்ணமி சந்திரன் நல்லா நல்லா காஞ்சிருந்ததுன்னா எல்லாரும் சந்தோஷமா மாடி இல்லை வாசல்ல ஒரு நல்லாவில் உட்காந்து சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் சந்தோஷத்தை உண்டு பண்றது. அப்படி இருக்கிற காலத்துல திருடர்கள் இருக்கான அவளுக்கு அந்த நிலா கூடாது, நிலா இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிட்டா மனுஷா இப்ப பார்த்தா நிலாவில் சஞ்சரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறதுனால இவன் திருடத்துக்கே அவகாசம் இல்லாம போடும், அதனால அவருக்கு நல்லா கொம்பிருட்டு அமாவாசை இருட்டு இருக்க அதே மாதிரி இருட்டுதான் அவருக்கு பிடிக்கும் அவருக்கு திருடர்களுக்கு. தஸ்கராணாம் ஹிமாம்சௌ துருவருத்தானாம் சுஜரிதமையே சத்ததே தொத்தநாதே. துருவருத்தர்கள் கெட்ட காரியங்களில் ஈடுபட்டு கண்ணாப்பனால் பாபிகளா இருக்காங்களே, அவர்களுக்கெல்லாம் சத்விஷயத்தில பகவத்விஷயத்தில ஒரு நாள் ஈடுபாடே இருக்காது. அதை பத்தி பேசினா அதுகிட்டே வாவலா வரமாட்டா, அதை கண்டா வெறுத்து ஒதுக்குவார். இப்படி வராம இருந்துட்டு இருக்கு. மேலும் தத்வஞானே சரள மனசானம் நித்திய சஞ்சல புத்தி கிடையாது. சில பேருக்கு இந்த மதத்தை பத்தி நீங்க பேசுவது நன்னா இருக்கா அப்படிங்கன்னு போயிடுவார். அப்புறம் இன்னொரு மதத்தை பத்தி பேசின காலத்துல அது நல்லா இருக்கே இருக்கா இருக்கா அப்படி இருக்கே அப்படின்னு பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவதையும் கேட்டு இதுதான் நல்லது இதுதான் நல்லது என்று ஒரு நிச்சயம் இல்லாமல் புத்தியோடு இருந்துட்டு இருப்பார். அதனால தத்வஞானே சரள மனசான் சம்சயாத்மா வினஸ்தியும் சொல்கின்ற வழக்கம். இப்படியா அப்படியா சந்தேகப்பட்டிருந்தா சந்தேகப்பட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால நம்ம வேதாந்த விஷயங்கள்ல சரியான அப்படி தத்துவஞானம் இல்லாமல் சில பேர் அப்படியே சம்சயமாக புத்தினால அப்படி இப்படி தயங்கிட்டு உருப்படியான ஒரு காரியத்தை செய்யாமல் சென்றாடுவார். ஆக இப்படி எல்லாரும் இருந்திருப்பே ஏற்ற உலகத்துல தத்துவஞானே சரள மனசாம் சாங்கினா பாதரட்சே நித்யோத்வேகோ பவதி ஒரு தேசமானது நல்ல விஷயத்துல தேசமானது இது நடக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இது விதியினுடைய கொடுமை. சரிதான், விதி இது மாதிரி நன்னா இருக்க வேண்டிய விஷயங்களே நல்லதில் ஈடுபாடு இல்லாமல் இப்படி பல வேற பல விஷயம் கெடுக்கிறது, இது விதியின் கொடுமை. இப்பேற்ற காலத்துல நான் வந்து கர்ம யோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ இதெல்லாம் அனுஷ்டிச்சு ஒன்னு அடையிறதுனா என்னால முடியுமா? ஆக முடியவே முடியாது. அதனால நான் சொல்றேன், எனக்கு ஒன்ன விட்டா வேற கதி இல்லை. அதனாலும் உன்னுடையதே நான் விழுறேன், நீ உன்னத்தோட வேற கதி இல்லை பாதுகாதேவி, நீதான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு பாதுகாதேவியை பார்த்து பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. சில பேர் என்ன சொல்லுவா, பிரபத்தி பண்ணிவிட்டாக்க அதுக்கு நிச்சய நைவேத்தியமாகலாம் பண்ண வேண்டாம் இப்படி சுகமா இருக்கலாம் அப்படி சில பேர் பேசுவார். அப்படி சொல்றதெல்லாம் அதெல்லாம் துர்புத்தினால பேசக்கூடிய விஷயம் அது. அதனால இது மாதிரி நல்ல காரியத்தையும் விடப்படாது. அதே சமயத்துல ரொம்ப கடினமான காரியத்துல கர்மயோகம் ஞான யோகம் பற்றிய யோகத்தில் ஈடுபடுவதும் நம்மளால முடியாது. ஆக வர்ணாசிரமா தர்மங்களை அனுஷ்டிச்சுக்கிட்டு பகவதாராதனம் பண்ணிக்கிட்டு எம்பெருமான் அதுவையினுடைய திருவடியில பாதுவின் இடத்துல தன்னுடைய பரத்தை சமர்ப்பித்து பிரவர்த்தி பண்ணதை தவிர வேற வழி எனக்கு இல்லை. அதனால பாதுகாதேவி என்னை ஒதுக்கிவிடாத, நான் உன்னிடத்திலேயே பிரபன்னனாக இருந்து நான் மோட்சத்தை அடையணும், அதனால எனக்கு சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல கதியை கொடு என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். காலே ஜந்தூன் கலுஷகரணே க்ஷிப்ரமாகாரயந்தியாஹம் கோரம் நாஹம் யமபரிஷதாம் கோஷமாகர்ணயேயம் ஸ்ரீமத்ரங்கேஸ்வரசரணயோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபதிசிருணியாம் பாதுகா சேவகேதி. ஸ்லோகம் 969. காலே ஜந்தூன் கருஷகரணே க்ஷிப்ரமாகாரயந்தியாஹம் கோரம் நாஹம் யமபரிஷதோ கோஷமாகர்ணயேயம் ஸ்ரீமத்ரங்கேஸ்வரசரணயோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபதிசிருணியாம் பாதுகா சேவகேதி. பாதுகாஜியை கேட்கிறா தேசிகரேன், நீ ஏன் இப்படி அவசரப்படுறீர்? என்ன எப்படி இருந்தாலும் நல்ல காஜி தன்னை போல நடக்கிற போது நடக்கிறது, இதுக்கு அவசரப்படலாமோ அப்படின்னு சொல்றார். நினைச்சுக்கிட்டு தாம தேசியன் பேசுகிறார், எனக்கு இப்ப வயசாச்சு, எப்ப புறப்படுவேன்னு தெரியல. ஆக எப்ப நான் சீவனத்துக்கோ இதுக்கோ புறப்படுறேனோ புறப்படுற சமயத்துல நமக்கு நல்ல சத்தம் காதல வேணும். நமக்கு கடைசி காலத்துல உலகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவனாக்க, காலே ஜந்தூனு கருஷகரனே சிப்ரமாக ஆரயந்தியாகாம் கோரம் மாகம் யமபரிஷதோ கோஷமாக நேயம். எல்லாருக்கும் வயசாச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கருஷகரனே இந்திரியங்கள்லாம் ஒன்றும் வேலை செய்யாது, கண் பார்க்காது, காது கேட்காது, எல்லாம் பஞ்சரம் சாப்பிட போயிடும், தெரியாத மாதிரி சுவாசிக்காது மூக்கு, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்துல எவடால் வந்து நின்றுட்டு